Bye. இதழ் ஓசை ஆசை இதழ் ஓசை செவ்வாயின் போலம் தேனுறும் தேனாற்று பூமேனி நீராடும் கண்டால் பாடும் காதல் ராகம் போதை ஓட்டும் ஜாடை காட்டும் ஆசை இதழ் ஓசை ஆசை இதழ் ஓசை இரவு நேரம் காயாகி விடியும் போது கனிய கனிய விழியில் வடியும் பக்கம் வரும் சுகம் சிரித்தால் புத்தம் புது மயக்கம் பத்து தரம் தினம் நினைத்தால் நித்தம் எது எனக்கும் காத்து நாட்டு மோன்றாச்சு அதை பார்த்து பார்த்து காத்து நாட்டும் உண்டாச்சு. நேத்து சின்ன பொன் பார்த்தா பார்த்து பார்த்ததே இலையில் பூத்த நேத்து சின்ன பொன் பார்த்தா பார்த்து பார்த்ததே இலையில் பூத்த மொட்டானவள் சிறு பூவாகினாள் பூவானவள் இளம் பிஞ்சாகினாள் உருகிய உடல் கொதிக்கிறார் அருகிலே என்னை அழைக்கிறார் கூட்டுல இரண்டு குருவிக புரண்டு ஊட்டுது விருந்து தன் பாட்டுல கலந்து அதை பார்த்து பார்த்து காத்து நாத்து ஒன்னாச்சு. பட்டு பாய் வீரிச்சா வீரிச்சு பூவை வாரிய தெளிச்சா நாம் கேட்டது அது ஒன்னே ஒன்று அவ தந்தது கடலூத்தி ஒன்று உதட்டிலே ரசம் வடிக்கிறா இருட்டிலே தர துடிக்கிறா கூட்டுல இரண்டு குருவிக புரண்டு ஊட்டுது விருந்து தன் பாட்டுல கலந்து அதை பார்த்து பார்த்து காத்து நாத்து உண்டாச்சு அதை பார்த்து பார்த்து காத்து நாத்து உண்டாச்சு. தாய்மை என்னும் தெய்வம் என்னை தாய்மை என்னும் தெய்வம் என்னை வளர்த்தது இந்த தேவன் வாழும் கோவில் என்னை அழைத்தது அழைத்தவன் அன்போடு அணைத்தவன் உனக்கென கண்ணீரில் குளித்தவன் அந்த இறைவன் தானே நம்மை இங்கு இணைத்தவன். மனிதன் கதை இது இதை மாற்றும் விதி எது மனிதன் கதை இது ஒரு புனிதன் கதை இது அன்று விதிதான் எழுதிய எழுத்தை இவன் உழைப்பால் மாற்றியவன் அந்த வாரத்து சூரியன் போலே வம்ச விளக்கை ஏற்றியவன் புகழ் பொருள் பெயர் நிலைத்திருக்கும் மனிதன் கதை இது இதை மாற்றும் விதி எது என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. Ooh! உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். நெஞ்சம் துடித்திடும் நாடி, நீயோ அடுத்தவள் தோழி. என்னை மறந்து போவதும் நியாயமோ? இந்த காதல் ஓவியத்தின் பாதை மாறியது, காலம் செய்து விட்ட மாயமோ? ஒரு மனம் உருகுது, ஒரு மனம் விலகுது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி நாடும் மாறுகின்ற உன்மனம் எனக்கென்று புரிந்தது, எவளென்று தெரிந்தது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. நெஞ்சில் போராட்டம் நீ என்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசு. கேளாதோ காதல் நெஞ்சின் ஓசை, கேளாதோ கேளாதோ காதல் நெஞ்சின் ஓசை, கேளாதோ. தீட்டும்போது உண்டான வேகம், நீ என்னை பார்க்கும்போது எங்கேயோ போகும். நாளைகளை நான் நம்பினேன், நந்தனார்போல் நான் நம்பினேன். ஆகாயம் பூமி எங்கும் முன் பூமுகம், கண்மூடி தூங்கும் போதும் முன் ஞாபகம். கேளாதோ எங்கெங்கும் பூந்தோட்டம் என் நெஞ்சில் போராட்டம். நீ என்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசு கேளாதோ, காதல் நெஞ்சின் ஓசை காதல் கொள்ள பேராசை உண்டு என்றாலும் ஏழை நெஞ்சில் போராட்டம் இன்று. கோழைகளின் அம்சம் இது மௌனங்களோ பொல்லாதது. சொல்லாமல் காதல் எங்கே தானாய் வரும், செல்லாத கடிதம் இங்கே ஓர் ஆயிரம். சொல்லாமல் சத்தம் இன்று யுத்தம் செய்தால் போதாது. கேளாதோ காதல் நெஞ்சின் ஓசை கேளாதோ, எங்கெங்கும் பூந்தோட்டம் என் நெஞ்சில் போராட்டம். நீ என்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசு கேளாதோ, காதல் நெஞ்சின் ஓசை கேளாதோ. இன்னும் கிண்ணங்கள் மதத்தலையில் நீயானானா பழத்தில் இறங்கு பார்ப்போம்.